إن الحمد لله نحمده سبحانه ونستعينه ونستهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا تجد له وليا مرشدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه ومن اهتدى بهداه إلى يوم الدين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم أجرني وأحبتي من النار عباد الله معشر الصالحين والصالحات يقول الله جل وعلا في محكم تنزيله قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون ويقول الله جل وعلا يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات ويقول الله جل وعلا اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم معشر الصالحين والصالحات حديثي إليكم اليوم بمناسبة الدخول المدرسي أو الدراسي الجديد حول نقف وقفة مع قيمة العلم والمعرفة في الدين ديالنا في دين الإسلام في حديث عند أبي داود والترمذي وهو حديث أبو الدرداء رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال من سلك طريقا يلتمس أو يبتغي فيه علما أي إنسان يأخذ واحد طريق باش يتعلم واحد العلم من العلم من العلوم النافعة قال سهل الله له طريقا إلى الجنة وإن الملائكة لتضع أجنحتها لطالب العلم رضا بما يصنع وإن من في السماوات ومن في الأرض أو إن العالم ليستغفر له من في السماوات ومن في الأرض حتى الحيتان في الماء وفضل العالم على العابد كفضل القمر على سائر الكواكب وإن العلماء ورثة الأنبياء وإن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما ولكن ورثوا العلم فمن أخذه أخذ بحظ وافر هذا الحديث صحيح إخواني أخواتي هو وحده يكفي إذا تأملنا في مضمونه الحبيب صلى الله عليه وسلم يبشر أي إنسان يأخذ طريق باش يتعلم واحد العلم لهذا العلم اللي ينفعه في الدنيا ديالو والآخرة هذا العلم حتى يعني تقوم بالرسالة وبالهدف لله خلقك من أجله في هذا الأرض النبي صلى الله عليه وسلم يخبر بأن الملائكة هذا الكرام تضع أجنحة يعني تتذلل لطالب علم وتحب طالب علم وترضى بصنيع طالب العلم، وأن العالم الذي يعلم الناس الخير كل من في السماوات، وما أدراك كل من في السماوات ومن في الأرض، حتى الحوت في الماء يستغفر له، يطلب الله عز وجل أن يغفر له. والعلماء هم ورثة الأنبياء، يقول الحبيب صلى الله عليه وسلم. نحن أمة إقراء، يكفينا فخر بأننا الأمة الوحيدة اللي الأمر الإلهي الأول لها هو إقراء. فكيف يعقل أن يكون من هذه الأمة من لا يقرأ ولا يكتب؟ اقرأ باسم ربك الذي خلق، أنت تقرأ باسم الله سبحانه عز وجل. عندنا سورة في القرآن تسمى سورة القلم، وفي سورة العلق يبين الله عز وجل حتى الأدوات التعليمية. اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. فماذا جرى أيها الإخوة لأمة الإسلام؟ علاش وصلنا لهذه الحالة؟ لأن نجد مسلمين اللي هم زدت عليهم أول كلمة هي اقرأ وهم لا يقرؤون، لأن اختلت المفاهيم وخلطنا وجبنا واحد التقاسيم ما أنزل الله بها من سلطان. قلنا بأن العلم النافع هو فقط أن تتعلم القرآن والحديث وكذا وكذا، وهذا لم يكن وفهم الصحابة وفهم السلف الصالح من هذه الأمة، لولاهم لما كانت بشرية اليوم في هذا يعني العلوم وهذا الحضارة وهذا الوقي، لولا ما قدموا، لو أنهم فهموا الفهم أعوج لعلمهم. الحبيب صلى الله عليه وسلم إخواني قسم العلم إلى علمين، وكان كل صباح من يصبح اسمعني بقلبك أي مسلم، كل صباح مش وصلت الى هذا الدعاء: اللهم اني اسالك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. ثلاث اهداف تشعلهم في ربع عينك كل صباح. الشاهد مش يكون عندك العلم النافع في كل يوم، تزداد علما نافعا، لان اذا كل يوم ازددت العلم النافع الرزق بتاعك يكون رزقا طيبا. وكيف فرق أيها الإخوة بأن الرزق والطعام تاعك يكون حلال ولا طيب؟ طيب أعم من الحلال. ممكن يكون هذا الطعام هذا تدفعه قول بسم الله الله أكبر، ولكن هل هو طيب؟ هل هذا اللحم لم يؤذيك في صحتك؟ وعملا متقبلا. إذا كان عندك العلم النافع فأنت تكون عندك حرية الاختيار، والرزق تاعك يكون رزق طيب، والعمل تاعك يكون هم بيدك، وهذا العمل الذي اعمله هل قدره الله ام لا؟ كان النبي صلى الله عليه وسلم كذلك يدعو ويستعيذ من اربع: اللهم اني اعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوه لا يستجب. إذا العلم النافع معشر الصالحين هو اللي كيخدم رسالة في هذا الأرض. الله ما خلقنا عبثا، خلقت واحد مهمة. العلم النافع هو أولا اللي يصلح علاقتك مع الله عز وجل في الدين ده. ما لا يعقل هذه 20-30 سنة وأنت مسلم وما زال كتعلم الفاتحة، ما زال تقول العلم النافع، هذا الشيء لا يدخل العقل أيها الإخوة. ما ممكن يعني المسلم يستمر في هذا الحال. أن تتعلم سيرة الحبيب صلى الله عليه وسلم، كيف تصلي، كيف تصوم، إذا بعت، إذا اشتريت، إذا تاجرت، هذا من العلم الضروري ليحاسب عليه الإنسان. ولكن فقط هذا لا، أنت عندك مسؤولية عمارة الأرض أيها المسلم. فإذا كنت أنت طبيب وكنت يوميا تتعلم ما تتقن به العمل، قالك اي واحد جل عندك يقول الله يرحم الوالدين هذا الطبيب رائع ويدعو لك. اذا كنت مهندس، اذا كنت عامل ايها الاخ ايتها الاخت، كيف يعقل تبقى 10 سنين وانت في نفس البوست وانت في واحد الدوله اللي تتيح لك ان تتعلم من العلوم النافعه، وما بعد 10 سنين ان تكون انت الى ما كنت شيف سيرفيس كن انت صاحب يعني اونتربريز ولا شيء. هذا هو الذي فهمه الأوائل أيها الإخوة. وهذا الفهم وهذا العلم النافع هو أنجع وسيلة ضد الفراغ، والفراغ هو الباب الأوسع لكل المعاصي، معاصي اللسان من غيبة من نميمة من شر، معاصي أخرى من الزنا والخمر وكل المعاصي والمصائب، لأن الإنسان معلوم يعني. راه خطير مصيبة أن المسلم تسمع في الليكسيك نتاعو يقول ما كاين ما يدار. كيف ما كاين ما يدار؟ والله لو علمت شيئا من الدين لا يعني من الدين ديالك الصحيح لا قلت بأن ما يمكنش 24 ساعة ربما لا تكفي ولا أخلصت عملا. كان سيدنا ابن مسعود يقول إني لأكره أن أرى الرجل فارغ لا من شغل الدنيا ولا من شغل الآخرة. والشفاء يعني رضي الله عنها لسيدنا عمر جعلها مسؤولة على سوء الإسلام، ترى شباب في مقتبل العمر وهم لا يعملون، ما عندهم خدمة لهم. قلت لهم من أنتم؟ قالوا نحن النساب. قلت لهم كذبتم والله. كان عمر رضي الله عنه إذا مشى أسرع، وإذا تكلم أسمع، وإذا أطعم أشبع، وكان سيد النساك عمر رضي الله عنه. إن التقوى تقول الشفاء هنا ليست ها هنا، تقوى في القلوب ليست في الأعناق. من شيخ خير من شيخ سام à l'occasion de la rentrée scolaire, c'est très important de parler d'un sujet qui concerne tout le monde. Ceux qui sont dans le cursus scolaire ou bien ceux qui ne le sont pas. Ceux qui ont des enfants ou bien ceux qui ne le sont pas. C'est de parler de l'importance du savoir dans notre religion. Et de rappeler qu'on est la seule communauté, que la première injonction divine qu'il a reçue, cette communauté, c'est « Lis, Iqra ». Tous les musulmans savent ça. Tous les musulmans savent ce passage de la vie du prophète Franslin. Et la première chose qu'il a reçue, c'est ces versets qui sont dans Surat Al-Alaq, où Allah Azza wa Jalla lui dit Iqra. Le message est à moi, à toi. Nous sommes la communauté de Iqra. Nous sommes où par rapport à la lecture? Nous sommes où par rapport à l'écriture? Dans ces versets, quand vous suivez Allah Azza wa Jalla, décrit même les outils de l'apprentissage pour que tu ne dis pas. Après, avec ta philosophie, non, Iqra veut dire midi, veut dire ça. Non, Iqra wa rabbuka al-akram, ton Seigneur le généreux, alladhi 'allama bil-qalam, qui a enseigné avec l'outil de la plume, 'allama al-insana ma lam ya'lam. Il y a plus explicite que ça. Allah Azza wa Jalla dit dans le Coran, قُلْ هَلْ يَسْتَوِي الَّذِينَ يَعْلَمُونَ وَالَّذِينَ لَا يَعْلَمُونَ. Dit, est-ce qu'ils ont la même valeur ceux qui ont le savoir et ceux qui ne l'ont pas? C'est une question qui n'attend pas de réponse. Il y a une réponse dans un autre verset. Allah Azza wa Jalla dit Yarfa'illahu alladhina amanu minkum walladhina utul ilma darajat. Allah élèvera de plusieurs degrés ceux d'entre vous qui auront cru et qui auront reçu le savoir. Dans le Coran, il y a une seule demande que le prophète Sposlin, Allah, il demande au prophète Sposlin de lui demander. Il ne lui dit pas, dis, il y a Mohammed, qu'Allah te donne plus d'argent, ou plus de prières, ou plus de si, wa qul rabbi zidni ilma. Dis, il y a Allah, donne-moi plus de savoir. C'est Allah qui demande à Mohammed sallallahu alayhi wa sallam. Il lui dit à Mohammed, voilà ton dit du'a, qu'est-ce que tu dois demander? Dis à Allah, donne-moi plus de savoir. Et il était l'exemple, le prophète Sposlin, nous, dans le hadith, nous, il nous apprend que tous les jours, le prophète Sposlin, il nous enseigne quelque chose d'extraordinaire. Un du'a où il fixe le prophète Sposlin, où il m'apprend et t'apprend à fixer trois objectifs dans ta journée. Il disait, Allahumma inni as'aluka ilman nafi'a. Ya Allah, tous les matins, subhanallah, le prophète sallallahu alayhi wa sallam disait ça. Pour démarrer sa journée, demande à Allah Azza wa Jalla, donne-moi un savoir utile. Wa rizqan tayyiba, et une subsistance des ressources qui sont bonnes, qui sont licites, qui sont claires. Il n'y a pas d'ambiguïté. Il n'y a pas mélangé le RSA avec ci, avec travail, avec les... Non, clair. Et des œuvres qui seront agréées par toi et Allah. Trois objectifs du musulman tous les matins. C'est quoi cette science utile? Malheureusement, on a, je ne sais pas comment, on est arrivé à dire que la science utile, c'est la science de théologie. C'est la science du dogme, c'est la science du prière. Heureusement, les compagnons et nos ancêtres, ils n'ont pas eu cette compréhension. Parce qu'ils avaient compris autre chose, qu'il y avait parmi ses ancêtres des grands savants tels que Ibn Nufayz, Ibn Nafis, ou bien Ibn Battuta, ou Ibn Khaldun dans la sociologie. Ces savants, s'ils avaient compris cette compréhension, même l'humanité aujourd'hui ne serait pas cette civilisation. Si aujourd'hui on vit cette civilisation d'aujourd'hui avec la lumière qui venait avec Edison ou bien l'autre, parce qu'il y avait des grands musulmans qui ont compris leur mission dans la vie, qui ont préparé à l'humanité. Mais quand il est venu un déclin des musulmans, eh bien on a posé d'autres classifications. Le prophète sallallahu alayhi wa sallam, il a classifié deux choses. Il y a une science utile, une science non utile, une science nuisible, une science mauvaise. Et la science utile, c'est quoi, mes chers frères? C'est la science utile, c'est elle qui, premièrement, corrige ta relation avec ton Seigneur. Bien sûr, c'est pas normal. C'est pas normal que ça fait 20 ans, 30 ans que tu pries, tu sais pas lire le Fatiha. C'est pas normal. C'est pas normal que tu connais tous les joueurs de foot, que tu connais tous les chanteurs, mais tu connais pas c'est qui, la biographie de Mohammed sallallahu alayhi wa sallam. Et sans maîtriser cette biographie, tu ne peux pas comprendre ta religion. C'est pas normal, parce qu'on est à la communauté de l'Iqra. D'entendre des gens qui se parlent entre eux, qu'est-ce qu'il y a à faire? Il n'y a rien à faire. Il n'y a rien à faire. Ça ne doit pas être dans le lexique du musulman. Ou des gens qui se plaignent. Allez-y, prenez les RER, prenez les bus. Tu trouves beaucoup de monde, ils lisent. Et le musulman, ses yeux tournent partout. Il y a trop de fitnes. Trop de fitna. Ben c'est toi qui l'as choisi. Pourquoi t'as pas des objectifs tous les jours à lire? Un livre dans ta main, tu vois même pas la route comment il est passé. Entre ton lieu de travail et là où tu vas, et tu es dans l'adoration d'Allah. Le prophète sallallahu alayhi wa sallam, je vous rappelle, au début de l'islam, il allait pour adorer Allah azza wa jalla autour de Kaaba. Il y avait 360 statues et pire que ça, il y avait des nudistes. Si vous ne le savez pas, on tournait tout nu autour de la Kaaba. Donc si tu veux adorer Allah Azza wa Jal, tu dois savoir ta mission sur terre. Donc ça, ma religion, mais aussi Allah, il nous a créés et chacun, il a une responsabilité. Chacun, il est dans un, il a une mission sur cette terre. Que tu sois un médecin, que tu sois un ingénieur, que tu sois un ouvrier, un étudiant, et bien tu as quelque chose. Et regardez quand tu vas chez un médecin, un dentiste, et c'est quelqu'un toujours, il est en train de se former, toujours il est en train d'apprendre, tu trouves qu'il est excellent. Et tous les gens, ils l'aiment, tous les gens lui font dua. Pourquoi? Parce qu'il maîtrise ce qu'il fait. Et celui que depuis qu'il a quitté les bancs d'université, il a juste un dictionnaire, t'as mal au dos, t'as mal là, il te donne. Il regarde le dictionnaire, il te met l'ordonnance, personne ne l'aime. Pourquoi, Harry, en tant que musulman, en tant que salarié, tu vas rester salarié dans la même entreprise pendant 20 ans, alors que tu es dans un très beau pays? Tu peux apprendre, tu peux faire des stages. Normalement, dans 5 ans, tu dois être chef, tu dois avoir ton propre entreprise. Puis tu te plains, on ne nous laisse pas faire le joua. Parce que tu n'as pas compris ta mission, tout simplement. Tu n'as pas compris que la science utile, c'est là où tu es. Quand nos enfants, nous, on doit comprendre ça, parce que nos enfants qui seront devant des livres de maths, de physique, de philo, de psychologie ou autre, ils ont cette certitude de ce hadith du prophète sallallahu alayhi wa sallam. Celui qui acquiert un savoir, il emprunte un chemin vers le paradis. Les anges baissent leurs ailes tellement qu'ils sont contents et par humilité à cet étudiant, dit Muhammad sallallahu alayhi wa sallam. Les savants sont les héritiers du prophète. Le savant, tout ce qui dans les cieux, dans la terre, même le poisson dans l'eau implore le pardon de Allah pour cette personne qui a le savoir. Alors si on a les certitudes sur ça, et tu es un étudiant, tu dois bien sûr maîtriser ta religion, mais aussi tu seras le meilleur, pas de ta classe, pas de ton école, de ton pays, je dirais. Parce que tu as le même cerveau que les autres, mais tu n'as pas le même état psychologique que les autres. Parce que toi, tu es dans un vrai jihad. C'est ça le jihad dans la religion. C'est que tu maîtrises là où tu es, là où Allah il t'a mis. Et bien, tu le maîtrises et que tu fais de mieux pour ta communauté. Sans ça, mes chers frères, mes chères sœurs, sans ça, eh bien, le désastre se convoit. Le savoir dans l'islam et l'Ikhwani, c'est ça, le grand arme contre le racisme, contre l'extrémisme, contre le terrorisme, tous les maux. Et le temps libre, le rien à faire, c'est la porte ouverte à tous les péchés. Les péchés de la langue, les péchés, tous les péchés. Quand il n'y a rien à faire. Mes chers frères, mes chères sœurs, et le prophète sallallahu alayhi wa sallam nous apprend une définition, nous propose une définition de science qui n'est pas utile. C'est ce que je vais, inshallah, développer après cette, dans la deuxième khutbah. Wa sallallahu alayhi wa sallam fiqhna wa iyyakum bima yuhibbu Allah wa sallallahu alayhi wa sallam sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi. الحمد لله رب العالمين وأشهد أن لا إله إلا الله ولي الصالحين وأشهد أن سيدنا محمدا سيد ولد آدم أجمعين اللهم صل عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين إلى يوم الدين معشر الصالحين والصالحات فالعلم النافع هو العلم اللي ينفعك أنت يقربك إلى الله سبحانه وتعالى يجعلك عايش واحد الحياة طيبة ويوم بعد يوم تستشعر بأنك تتقرب إلى الله أكثر. يقول الحسن البصري رحمه الله: العلم علمان، علم باللسان وعلم بالقلب. فعلم القلب هو العلم النافع، وعلم اللسان هو حجة الله على ابن آدم. هو العلم النافع والعلم النافع، العلم اللي كتطبقه في حياتك، اللي كيبان عليك سلوكا واخلاقا ومعاملات، وكذلك ان تتقن عملك، هذا هو العلم النافع. اما لك يعمر الراس بالمعلومات، هذا ليس علما، هذا حجه الله عليك. قال النبي صلى الله عليه وسلم كذلك، والحديث عند ابن ماجه وصححه الالباني رحمه الله عليه: من تعلم العلم ليباهي به العلماء او يماري به السفهاء أو يصرف به وجوه الناس إليه أدخله الله جل. شنو هو العلم الغير نافع؟ العلم الضار هو اللي النية ديالو فاسدة. وشكون هذا الإنسان اللي النية ديالو فاسدة؟ ما على بالوش كيعمل، ما على بالوش في الرسالة أنت. اش كيقول الحبيب صلى الله عليه وسلم؟ من تعلم العلم شنو نيته؟ ليباهي به العلماء، باش يجلس أمام العلماء ويتكلم ويقال عنه أنه عالم، هذه نيته. أو يماري به السفهاء، يجلس أمام السفهاء وكيتجادل، فلان قال فلان ما قال فلان طلع فلان هون، ويتكلم عن الناس بواحد الأسلوب واحد اللغة اللي الناس ما يستوعبوهاش، باش يقولوا بلي هذا السيد راه كيعرف مزيان. أو ليصرف وجوه الناس إليه، باش الناس تبقى تدور به، باش الناس تبقى تعطيه قيمة، هذه ميزة. فهذا العلم لا يقود صاحبه إلا إلى جهنم والعياذ بالله. وهذا هو العلم لغير نافع. ومنه كذلك العلم لضر الناس، كمثلا قول الله عز وجل: ويتعلمون ما يضرهم ولا ينفعهم، حين تكلم عن السحر. وهذا العلم أيها الإخوة واش عنده شي حد؟ لا. كالإمام أحمد رحمه الله يقول: من المحبرة إلى المقبرة، وقالوا قديما من المهد إلى اللحد، وقال الله عز وجل: واعبد ربك حتى يأتيك اليقين، وقال الحبيب صلى الله عليه وسلم: لا يشبع مؤمن من خير حتى يكون مثواه الجنة. ما كاين سن باش واحد يقول حبس لي حتى توصل يجي يجيبوا الامانه ديالك. ومن معنى ما خص تعلموا هذا العلم؟ واش فقط من عند الائمه والعلماء؟ لا، قال الحبيب صلى الله عليه وسلم: الحكمه ضاله المؤمن، اين وجدها فهو احق بها. الحكمه ضاله، من ضل يضل، شيء يدك لضعله. هذا هو العلم. فيما لقيتها عند مسلم، عند غير مسلم، عند صادق، عند عدو، فهذه يا خذها يا عبد الله. روى البخاري في صحيحه قصة عجيبة، نختم بها لضيق الوقت. أبا هريرة رضي الله عنه يحكي في هذه القصة، قال: وكلني رسول الله صلى الله عليه وسلم لحفظ زكاة الفطر. النبي صلى الله عليه وسلم قال: أبا هريرة، هذه زكاة ديال رمضان ديال الفطر، احفظها. ففي الليل يحكي سيدنا أبو هريرة، قال: جاء حاتم يحثو، جاء واحد صلى كيصرف منه، قال: فأخذته وقلت لأرفعنك إلى رسول الله. اسمع هذه القصة اللي في صحيح البخاري، وبعد عرف المغزى ديالها. هذا الرجل بدا يشكي: يا أبا هريرة، أنا ضعيف وذو حاجة، اشفق علي خدام. إلا غدا تلقى النبي صلى الله عليه وسلم، قال: ما فعلت لأسيرك البارحة يا أبا هريرة؟ قال له: يا رسول الله، لا يزيدني فيك الا يقينا، ما انت ما كنتش معي. قال له: قل لي شنو عملت معي. يا رسول الله، شكا، راه شكا عيال وكذا وكذا وخليته يمشي. قال: يا ابا هريره، كذبك وسيعود. لا غدا قال كذلك سيدنا ابا هريره، قال: حرص حتى نشد. فشديت يسرق، قلت له: لا ارفعنك الى رسول الله. فبكى حتى رق له ابا هريره وخلاه. شاف النبي صلى الله عليه وسلم سيدنا ابو هريره، قال له: ما فعلت باسيرك البارح؟ يا رسول الله، اثر علي. بكى وشكى حتى كانوا رحماء الصحابه رضي الله عنهم، ما كانوا قصاص. النهار الثالث النبي صلى الله عليه وسلم قال له: كذب، كذب عليه وغادي يرجع. شدوا سيدنا ابو هريره، قال له: هذه ثلاث ايام الان بكي ولا ما تبكيش، لاربعنك الى رسول الله. قال له: ما غاديش نبكي، غنعمل معك صفقه، اطلقني ونعلمك كلمات ينفعك الله بهن في دينك ودينك. نعلمك. والصحابه كان هذا هو نقطه الضعف، العلم، كان يسمعوا العلم يمشوا يعني ممكن يتمشاو شهر شهرين من اجل حديث واحد، اجل طلب. دعني فاني اعلمك كلمات ينفعك الله بها. قلت: وما هم؟ سنقول. قال: اذا اويت الى فراشك، نتمشي تنعس، فاقرأ آية الكرسي، فإنه لن يزال عليك من الله حافظ، ولا يقربنك شيطان، أو ولا يقربك شيطان حتى تصبح. تمشي تنعس، اقرأ آية الكرسي، وعندك جوج ضمانات: الأولى ملائكة تحفظك، والثانية السعير شيطان يوصلك. لا غدا النبي صلى الله عليه وسلم تلقى أبو هريرة، شنو تسمع الأسير ديالك يا أبو هريرة؟ يا رسول الله، زعم الله أعلم أنه علمني كلمات الله ينفعني بها. إيش قال لك؟ قال لي: اقرأ آية الكرسي وإيش وقع وإيش وقع. قال له: صدقك يا أبا هريرة، صدقك وهو كذب. هذا الطبع بتاعه كذاب، ولكن هذا الكلام صحيح، خذ به. أتعرف مع من يعني مع من تتكلم منذ ثلاث أيام يا أبا هريرة؟ إنه شيطان، ذاك شيطان. إيش فهمت من هذا الحديث يا مسلم؟ الحاجة الأولى اللي سهلة، هذا العلم جاء من شيطان. قال: ما تاخذوش الحكمة ضالة المؤمن، فيما لقيتها خذها. قال: والله هذا ملحد ولا هذا يبغينا. لا، العلم ديالك المسلم. والثانية أيها الإخوة، مازال المسلمين يجيو يقول لك: ربي راني كنعمل كوشمار والجن كيجيني في الليل. الحلاوة، واش أنت يقصد بي ولا أنت يقصد بي؟ قرأ الكرسي، يستحيل يقربك شيطان، يستحيل. هذه طبع عليها رسول الله صلى الله عليه وسلم. ورد البال داك الشيء اللي كيوقع لك متفق معاك، بزاف الناس مساكن محنين معذبين، ولكن يجي واحد يكذب عليك بسرعه يقول لك راه هذاك الجن ودخل ويدخلك واحد الاوهام، لان ها حديث النبي صلى الله عليه وسلم. جو كرو تيغ مي شيغ فرير مي شيغ سور، اي لو طون كوم دابيتود Il est impitoyable, comme on dit, La science utile, on a dit, c'est quoi? C'est tout ce qui te rapproche de ton Seigneur. Et tout ce qu'il fait, toute science qui fortifie et qui t'aide dans ta mission sur terre. Et chacun a eu à donner sa mission. Regarde ce que tu fais. Regarde ta fonction, qu'est-ce que tu fais? Premièrement, ta fonction, t'es un papa ou t'es une maman? Eh bien ça demande du savoir. Ça demande du savoir que toujours que tu apprennes comment être un bon papa et une bonne maman. T'es un médecin, t'es un ingénieur, tous les jours, quand tu apprennes pour maîtriser ce que tu fais, t'es dans cette science. Et la science inutile, c'est la science où l'intention fait défaut, où l'intention est mauvaise, qu'on apprend pour faire du mal. Il dit Mohammed sallallahu alayhi wa sallam, dans un hadith authentique, celui qui acquiert un savoir, celui qui apprend un savoir pour se montrer devant les savants et pour polémiquer avec les gens qui manquent de raison, ou bien pour attirer l'attention des gens et ramasser les gens autour de lui. Ce savoir ne le fait pousser qu'en enfer. Dans l'islam, mes chers frères, le savoir utile, c'est ce qui tue, c'est ce que les gens voient dans ton comportement, dans ton savoir-être, dans ta maîtrise de ce que tu fais. C'est ça la science. Al-Hassan al-Basri disait, la science, elle est de deux catégories. Il y a un savoir dans le cœur, un savoir pratique. C'est lui le science utile. Il y a un savoir qui est dans la tête, sur la langue. Et ça n'est qu'un argument de Dieu contre toi. C'est pas ça. L'islam, il n'appelle pas une tête pleine à des perroquets qui apprennent des choses et qui les répètent toute la journée pour polémiquer. Si tu dis, ah, c'est sunna, l'autre il a dit. Non! Il t'appelle à avoir une tête bien faite. Man yuridillahu bi khayran yufaqihu. Celui qu'Allah lui veut du bien, lui fait comprendre la religion. نظر الله امرا سمع مني مقاله فوعاها فبلغها كما هي فرب مبلغ اوعى من سامع يقول الحبيب صلى الله عليه وسلم كالله illumine le visage de quelqu'un qui entend, qui écoute ce que je dis, dit Mohammed صلى الله عليه وسلم, et qui le comprenne. C'est très important, la compréhension. Notre problème aujourd'hui, c'est cette compréhension qui nous manque, puis qu'il la transmette avec authenticité. Il dit le prophète, il y a des gens qui vont entendre par l'intermédiaire d'autres personnes à qui on a transmis l'information et qui sont plus intelligents que ceux qui ont entendu directement de la source. Aujourd'hui, on dit des aberrations sur l'islam. L'islam dit, le Coran dit, etc. Et celui-même qui est censé intelligent, c'est impossible que dans le Coran, tout s'est écrit. Ça, c'est impossible. Que le Coran, il te dit que tu dois pas aimer ton père ou ta mère parce qu'il n'a pas la même religion que toi, ou parce qu'il a, etc. C'est impossible. Il est où la miséricorde? Ceux qui réfléchissent comme ça. Ils ont des filtres devant eux. Je finis, je clôture parce qu'on me dit, il y a juste raison que des fois ou beaucoup de fois, je ne traduis pas tout ce que je dis. Et c'est vrai. Cette histoire de Abu Huraira, et je l'ai dit pour parler de deux choses. La première chose, que le savoir dans l'islam, on l'acquiert jusqu'à la mort. Allez-y au Sorbonne, allez-y à Paris 13, allez-y où vous voulez, Vincennes. Vous allez trouver des gens de 60-70 ans sur une grande faculté. Pourquoi il n'y a pas des musulmans? Alors que le prophète sallallahu alayhi wa sallam dit « لَنْ يَشْبَعَ الْمُؤْمِنُ مِنْ خَيْرٍ لَنْ يَشْبَعَ الْمُؤْمِنُ مِنْ خَيْرٍ حَتَّى يَكُونَ مُتَهَاهُ الْجَنَّةِ » Le croyant n'a jamais assez du bien jusqu'à ce qu'il se trouve au paradis. L'imam Ahmad radiallahu alayhi était vieux. Il lui dit « Mais ça suffit, tu es un grand imam, tu es en train d'apprendre toujours. » Il lui a dit « مِنَ الْمَحْبَرَ » Depuis l'encrier où j'ai appris à écrire jusqu'à la tombe. C'est ça la durée du savoir. Et la deuxième question, on apprend le savoir de qui? C'est Mohammed sallallahu alayhi wa sallam qui t'apprend et te dit ce savoir. C'est la chose perdue des croyants. Là où tu trouves un savoir, ne te demande pas sa religion. Nous ne montrons pas de quelle nationalité il est. C'est le savoir qui est intéressant. Nos ancêtres, les croyants, quand ils ont compris ça, ils ont traduit toute la philosophie grecque. Ils l'ont ramené à l'humanité. S'il n'y avait pas dans ce monde-là quelqu'un qui s'appelait Avicenne, ou Ibn Khaldun, ou Ibn Battuta, vous n'aurez pas, il n'y aurait pas Edison après que, puis après on aura de la lumière, il n'y aura pas cette civilisation. S'ils avaient cette compréhension qu'on a aujourd'hui. Le hadith, c'est quoi? C'est une histoire qui s'est arrivée à Sayyidina Abu Huraira, et ce hadith, il est dans l'authentique de Bukhari, qui disait, un jour, le prophète sallallahu alayhi wa sallam, il m'a confié l'argent de Zakat, Zakat de Fitr. Donc, c'est une maison où il y a de l'argent, il y a des choses, de voler, la gare. Et la nuit, il est venu un voleur pour voler. Je l'ai attrapé, je lui ai dit, je vais te ramener au prophète sallallahu alayhi wa sallam. Et il commençait à pleurer, moi je suis pauvre, j'ai pas beaucoup, j'ai des enfants. C'est là où il l'a laissé partir. Le lendemain, on rencontre le professeur Sam. Le professeur Sam, avec un sourire, il lui a dit à Abu Huraira, c'était quoi ton histoire avec ton prisonnier d'hier? Qu'est-ce que tu as fait avec ton prisonnier? Il a dit, Rasoulallah, tu n'étais pas avec nous. Allah n'aura eu que cette étude en toi. Ya Rasoulallah, il s'est plaint qu'il a des enfants, qu'il est pauvre, et je l'ai laissé partir. Il a dit, c'est un menteur, Ya Abu Huraira. Il t'a menti, il va revenir. Le deuxième jour, je l'ai attendu, je l'ai attrapé, je vais te ramener au prophète sallallahu alayhi wa sallam. Il commençait à pleurer jusqu'à ce que Sina Abaré s'est attendri. C'était très doux, les compagnons, très tendres. Le lendemain, le prophète sallallahu alayhi wa sallam lui dit, Abaré, qu'est-ce que tu as fait avec ton prisonnier? Et alors, Rasoulallah, j'ai pas pu, il a pleuré, etc. Je l'ai laissé. Il t'a menti, Abaré. Il reviendra. Troisième jour, il dit, je l'ai chopé, je lui dis, tu pleures, tu montes, tu descends, je te ramène au prophète sallallahu alayhi wa sallam. Ça fait trois jours que tu meurs. Que tu voles. Il va dire non, je ne pleure pas, mais maintenant, je vais faire un contrat avec toi. Je vais t'enseigner quelque chose. Si tu le mets en pratique, un savoir, tu seras protégé dans cette vie, dans l'autre. Et les compagnons, c'était, comme ils disent les Français, c'était leur talent d'Achille, leur point faible. Quand tu parles, quand il s'agit de savoir, c'est fini. Ils pouvaient prendre des kilomètres, un mois, pour chercher un hadith. Alors là, il est devant lui. Il a dit, d'accord. Il a dit, avant de dormir, tu lis Ayat al-Kursi. Si tu lis Ayat al-Kursi avant de dormir, tous les nuits, tu as deux choses. Allah te donne des anges qui vont te protéger toute la nuit et impossible un shaytan qui peut s'approcher de toi. Il a laissé. Le lendemain, pour être sensible, qu'est-ce que tu as fait avec ton prisonnier? Il a prétendu qu'il m'a appris ça. Il a dit, c'est quoi? Si tu dis Ayat al-Kursi, voilà ce que tu as. Il a dit, il t'a dit vrai. Ce qu'il t'a dit, c'est la vérité à Abu Huraira, alors que c'est un grand menteur. Tu sais, Abu Huraira, tu avais affaire, ça fait trois jours avec qui? C'était Shaytan. C'était un Shaytan, sous forme humaine. Qu'est-ce qu'on comprend de ça? Ça veut dire qu'il y a un savoir, ne demande pas là quelque chose. Un savoir qui est très important, il est venu d'un shaytan. Et tu vas me dire, non, je ne pars pas parce qu'ils me disent, non, subhanallah, le savoir c'est à toi. Le savoir c'est ta chose perdue, dit Mohammed sallallahu alayhi wa sallam. Et la deuxième chose, il faut la dire, dit Khouad. Après ça, il y a quelqu'un qui me dit, oui, quand je dors, j'ai des cauchemars. Quand je dors, il y a Jnoun qui vient. Ben, je vais te dire, il y a une course. Si tu me dis, je la lis, il y a rien qui se passe, je vais te dire une chose. Je crois Mohammed sallallahu alayhi wa sallam, je te crois toi. Moi, j'ai un tampon de Mohammed sallallahu alayhi wa sallam. Mais je crois que tu souffres. Je crois fort de moi que tu souffres. Mais je te dis, réveille-toi et arrête de croire les gens qui t'expliquent et bien qui t'ont renfermé et qui te disent, t'as un jeûne, t'as quelque chose. Tu souffres, t'as quelque chose. Oui, tu peux te soigner. Mais ne t'enferme pas dans quelque chose. Parce que si c'est un jeûne, c'est impossible. Avec Ayat al-Kursi qu'il résiste. C'est impossible. C'est pour cela, mes chers frères, mes chères sœurs, je clôture pour dire, le savoir, c'est notre mission. Le savoir, c'est notre secours. Acquérir le savoir, tout le savoir, n'importe quel savoir, c'est tel que ton intention est bonne. Et ce savoir, tu l'utilises pour le bien de l'humanité et pour te rapprocher de ton Seigneur. C'est ta mission et c'est notre mission sur terre. N'as-tu pas, sur اللهم صل على سيدنا محمد الاولين والاخرين وفي الملائكة الاعلى الى يوم الدين. اللهم انا نسالك علما نافعا، اللهم انا نسالك رزقا طيبا، اللهم انا نسالك عملا متقبلا، اللهم انا نعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشع ومن دعاء لا يسمع ومن نفس لا تشبع. اللهم يا ارحم الراحمين اجعل جمعنا هذا جمعا مباركا مرحوما، وتفرقنا من بعده سائرا ومن كل شر معصوما. اللهم اعنا على ذكرك وشكرك وحسن عبادتك، اللهم ارحمنا وارحم موتانا اجمعين يا رب العالمين. اللهم ارحمنا فوق الارض وتحت الارض ويوم العرض عليه. اللهم اشفنا واشف مرضانا واشف مرضى المسلمين واشف مرضى العالمين يا ارحم الراحمين. اللهم كن مع كل مبتلى، اللهم اعنه لان يتغلب على ابتلائه يا رب العالمين. اللهم كن للمستضعفين، اللهم كن للمظلومين، اللهم يا ارحم الراحمين يا رب العالمين. وفقنا لما تحب وترضى من القول والعمل والنية والهدى، وصل الله وسلم على سيدنا محمد وعلى اله والحمد لله رب العالمين.